إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الرجل على دين خليله فلينظر احدكم من يخالل. صدق رسول الله صلى الله عليه وسلم. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மாமன்னனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருளிலே மூழ்கியிருந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தி சரியான வழியில் நடாத்துவதற்காக இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபேயின்கள், தவள தாபேயின்கள், கயாமத் வரும் வரை எவர்களெல்லாம் அந்த அழகான முன்மாதிரியை எடுத்து நடப்பார்களோ பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. இறையிலத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் எவைகளை நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவற்றை என்ற அளவு எடுத்தும், எவைகளை வேண்டாம் விலகுங்கள் என்று விளக்கினானோ அந்த விளக்கல்களை விட்டும் முழுமையாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும்படியாக முதலாவது என்னையும் பின்பு உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன், வசிய செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளை விட மிக சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நம்மைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவனுடைய ஏனைய அனைத்து படைப்புகளும் நமக்காக. அவன் தான் உங்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். எனவே மிக சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் பல விதத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கௌரவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை அல்லாஹ் பல கட்டங்களாக ஆக்கி தந்திருக்கிறான். சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம் என்ற பல கட்டங்களை தாண்டி தாண்டி செல்லக்கூடிய நிலைமையை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் மிக பிரதானமான பாதுகாக்க வேண்டிய கண்போல் காக்க வேண்டிய ஒரு காலம் வாலிப பருவம் இளமையாக இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தனிம் கம்சம் கபுல கம்சின். அடியார்களே, தோழர்களே, ஐந்து நிலைமைகள் வருவதற்கு முன்னால் ஐந்தை நீங்கள் கனிமத்தாக எடுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். கனியமானவர்களே, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை பாதுகாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தாக எடுங்கள் என்று சொன்னார்கள். கனியமானவர்களே, கனிமத் என்றால் என்ன, எதற்கு சொல்லப்படுகிறது? நாம் ஆரம்பத்திலிருந்தே படித்திருக்கிறோம், யுத்தகலத்திலே உயிரை முன்னால் வைத்து போராடி காவிர்களிடமிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த சொத்து செல்வங்களை கனிமத் என்று நாம் சொல்வதை படித்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை பாதுகாக்க பிரயோகித்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், என்ன விளங்கப்படுத்துகிறார்கள், என்ன நாடுகிறார்கள்? இதன் மூலமாக கனிமானவர்களே, கனிமத்தாக எடுங்கள் என்று சொன்னால் அது இலகுவான காரியம் அல்ல. யுத்த காலத்திலே சொத்து செல்வங்கள் அந்நியர்களிடமிருந்து எடுப்பதற்கு உயிரையும் சில நேரம் தியாகம் செய்ய வேண்டி வரும். கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் வாலிபத்தை பாதுகாப்பது என்றால் கண்ணியமானவர்களே இலகுவான காரியம் அல்ல. சைத்தானுடைய முயற்சிகள் ஒரு பக்கம், நசுடைய ஊசலாட்டங்கள் இன்னொரு பக்கம், சூழல்களுடைய தாக்கங்கள் இன்னொரு பக்கம், எத்தனையோ தாக்கங்கள். எதிர் நீச்சல் அடித்து தன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்போடு பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு பாதுகாக்க வேண்டிய ஒன்றுதான் வாலிப பருவம் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதலும் என்ற அந்த வார்த்தையை பிரயோகித்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வார்த்தையே கருத்தாலம் உள்ள வார்த்தை, இலகுவாக பாதுகாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, வாலிபம் என்பது முற்றிலும் நல்லதும் அல்ல, முற்றிலும் மோசமானதும் அல்ல. இளமை பருவம் என்பது கண்ணியமானவர்களே இரத்த துடிப்புள்ள புதுமைகளை விரும்பக்கூடிய ஒன்றை தான் விரும்பும் பொழுது அது நல்லதோ கெட்டதோ அதை அடைவதற்காக சில நேரம் உயிரையும் கூட அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள இயற்பே இதுதான் வாலிப பருவம் என்பது. எனவேதான் அறிஞர்கள் வாலிப பருவத்தை பேசும் பொழுது ஒரு வாளுக்கு ஒப்பாக்கி பேசுகிறார்கள், ஒரு வாளை போன்றது. கண்ணியமானவர்களே, வாள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடிய ஒரு தியாகியும் அதை பிரயோகித்து அல்லாஹ்வின் அன்பை அடையலாம். அதே நேரம் ஒரு கொள்ளைக்காரனும் அதை பிரயோகிக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, உலக வரலாற்றிலே நெருகிலும் பார்க்கலாம் இஸ்லாத்தை பாதுகாக்க, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு போராடிய அந்த தலைவர்கள் அவர்களில் கண்ணியமானவர்களே வாலிபர்களுடைய பலருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். முன்னணியிலிருந்து செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் பாவகரமான காரியங்களுடைய பாதுகாவலர்களாக இந்த வாலிபர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இரண்டுக்கும் வரலாறு அழகான சான்றிதழ்கள். எனவே எல்லா காலத்திலும் கண்ணியமானவர்களே அவ்வப்போது வரக்கூடிய பாவங்கள், தீமைகள், அநியாயங்கள் இவைகளை முதலில் வாரி அணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? வாலிபர்கள். அவற்றால் முதலில் கவரப்படக்கூடியவர்கள் யார்? வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, எனவே அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சத்தியம், ஒரு உண்மை, ஒரு தீன் உடைய அன்பும் உள்ளத்தில் இடம் பிடித்து விடுமையானால் அதே நேரத்தில் அவர்களுடைய முழு முயற்சியும் மறுபக்கமாக மாறிவிடும். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கொள்கை போராட்டம் காவிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில், கண்ணியமானவர்களே இரு தரப்பிலும் மிக பிரதானமாக பங்கேற்றவர்கள் யார்? வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, இரு தரப்பிலும் வாலிபர்கள் முன்னணியில் இருந்து செயல்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அதிகமானவர்கள், பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட வயதில் குறைந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் 17 வயசு வாலிபர். கண்ணியமானவர்களே, மதீனாவில் முதலாவது இஸ்லாத்துக்காக தாவா பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் 17 வயசு வாலிபர். அர்த்தம் ரலியல்லாஹு அன் மக்காவிலே மறைமுகமாக தன்னுடைய இல்லத்தில் அல்லாஹ்வின் பக்கம் தாவத் பிரச்சாரம். கண்ணியமானவர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன் சுமார் 20 வயசு, எத்தனையோ தீனுடைய சாதனைகள் ஒவ்வொருவராக பார்க்கும் பொழுது ஒரு கணிப்பின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பார்க்கும் பொழுது வயசு ஆகக்கூடியது 38 என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அத்தனையும் வாலிபர்களுடைய தியாகங்கள். இந்த வாலிபர்கள் கண்ணியமானவர்களே இந்த வாலிபத்தை, இந்த இரத்த துடிப்புள்ள இந்த காலத்தை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தோளோடு தோள் நின்று பாடுபட்டு அந்த குஃப்ர் என்ற இருளை இல்லாமலாக்கினார்கள். ஒரு சில வருடத்திலே ஹிஜாஸ் மாநிலத்தில் இஸ்லாத்தின் கொடி கம்பீரமாக பறக்க ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, வாலிபர்களின் தியாகங்கள். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயசு வாலிபர். கண்ணியமானவர்களே, செல்வத்தில் வளர்ந்து பிறந்து செல்வத்தில் வளர்ந்தவர், செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களை அலங்கரித்து அளவு மாத்தது போல் எந்த பெற்றோரும் செய்திருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, மக்களவை அறிந்தது ஹஜ்ரத் முஸ்அப் என்றால் யார்? கண்ணியமானவர்களே, அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை செய்வதற்கு ஆரம்பித்த காலம், எல்லாருடைய நாவிலும் புதிய மார்க்கம் புதிய மார்க்கம் என்ற ஒரே ஓசை, வாலிபர்களுடைய சபையிலும் இதே பேச்சு. கண்ணியமானவர்களே, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வத்தோடு செல்வாக்கோடு இருந்தார்கள் வாலிபர்களிடத்திலும். எனவே அவர்கள் சேரும் சபைகளில் இந்த பேச்சு வந்தபோது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தில் தானாக ஒரு எண்ணம் தோன்றியது, அந்த நபியை நான் பார்த்தால் என்ன, அந்த நபியோடு நான் பேசினால் என்ன, அந்த புதிய மார்க்கத்தையும் நான் கேட்டு பார்த்தால் என்ன என்று ஒரு எண்ணம் தோன்ற தானாவும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேசினார்கள். கண்ணியமானவர்களே, கலிமா கண்ணியமான கலிமாவை மொழிந்து அன்றே இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். இஸ்லாத்தில் நுழைந்ததுதான் தாமதம், இருந்த கண்ணியமும் கௌரவமும் கண்ணியமானவர்களே இருந்த இடம் இல்லாமல் மாறியது. எல்லா செல்வாக்கையும் இழந்தார்கள், சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். குறிப்பாக பெற்றோர்களுடைய சோதனைகள், தண்டனைகள், வேதனைகள் கண்ணியமானவர்களே ஒழுக்கப்பட்டார்கள். ஆனால் அத்தனையையும் அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, தீனுடைய வளர்ச்சிக்காக சந்தோஷமாக அணைத்துக் கொண்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமாக அணைத்துக் கொண்டார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள், கூலி வேலை என்றால் என்னவென்று தெரியாத முஸ்அப் கண்ணியமானவர்களே அன்றாட ஜீவியத்துக்காக கூலி வேலை செய்வதற்கு ஆரம்பிக்கிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய தோழர்கள் குரைஷூல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருக்கிறார்கள். எளிமையான கோலத்தோடு ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். இருந்த சஹாபாக்கள் அனைவரும் தலைகளை தாழ்த்த கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகின்றன. கண்ணியமானவர்களே, கண்ணீர் துளிகள் ஏற்கனவே ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு ஆடம்பரமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இன்று இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வாலிபரை ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறேன், அவர் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக அனைத்தையும் விட்டு இந்த நிலைமையை புரிந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய பிரபலியமான இரண்டாவது போர் உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. இஸ்லாத்தினுடைய கொடி ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹுடைய கையில். கண்ணியமானவர்களே, யுத்த களத்தில் முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களினால், ஒரு சில தவறுகளினால் முஸ்லீம்களுக்கு தோல்வியை அல்லாஹ் உண்டாக்கினார். முஸ்லீம்கள் ஓடுகிறார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையாக ஒரு இடத்தில் காபிர்கள் இதை கண்டுகொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் இடத்தை நோக்கி வர ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய சிந்தனையை பண்பக்கம் திருப்புவதற்காக ஒரு கையில் வாள், மறு கையில் கொடி, தனியாக நின்று போராடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதிகமாக காபிர்கள் அதிகமாக அந்த இடத்தில் சேர முஸ்அப் ரலியல்லாஹுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது. குதிரை வீரனாக இருந்த இவ்வளவு கம்மியான ஒரு கையை வெட்டுகிறான். கண்ணியமானவர்களே, மறு கையால் கொடியை தாங்குகிறார்கள், மறு கையையும் வெட்டுகிறான். சொல்கிறார்கள், வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையான சத்தியமான தூதர், இதற்கு முன்னும் எத்தனையோ தூதர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே என்ற அந்த உச்ச அந்த அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இரண்டு புஜங்களினாலும் கொடியை தாங்கி நிற்கிறார்கள். பின்புறமாக இருந்து அங்கே அம்பினால் ஈட்டினால் எரியப்பட அடியற்ற மரம்போடு கீழே சாய்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமானவர்களே, யுத்தம் முடிகிறது, ஷஹாதத் என்ற வீரமானத்தை அடைந்தார்கள், தியாகி என்ற பட்டத்துக்கு ஆளானார்கள். கண்ணியமானவர்களே, யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவராக பார்க்கிறார்கள். சடலங்களை ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த பொழுது கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள், கண்ணீர் துளிகள் அருவி போன்று அவருடைய கன்னத்தில் கொட்ட ஆரம்பிக்கின்றன. கண்ணியமானவர்களே, வாலிப சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்த உத்தமர்கள் தீனுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகிகள் சகோதரர்களே. அற்புதமான சொர்க்கத்தை அடைவதற்காக அற்பமான துன்யாவை உலகத்தில் விட்டார்கள். அழியாத அவசரத்தை அடைய அழியக்கூடிய உலக வாழ்க்கையை கொஞ்சம் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் மன ஊசலா உள்ளத்தில் ஊசலாட்டம் கூட வர முடியாத இன்பகரமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு நசிபாக்கினார். எனவே கண்ணியமானவர்களே, இதுபோன்று எத்தனையோ தியாக சரித்திரங்கள் இன்று வரலாறு அழகாக சந்தோஷமாக உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ நல்லடியார்கள் சாவழிங்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் உலகத்தில் இது போன்ற தியாகங்களை சாதனைகளை உலகத்தில் நிலைநாட்டி வைத்து சென்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், முதலாவது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, முதலாவது நூற்றாண்டின் கடைசி பகுதி ஹிஜ்ரி, ஆறாவது உமையாக்களுடைய ஆட்சியாளர் வலீது பின் அப்துல் மலிக்குடைய காலத்தில் இஸ்மாயில் கட்டி கொள்ளப்பட்டது. கண்ணியமானவர்களே, அந்த சரித்திரமே அது ஒரு ஆச்சரியமான சரித்திரம். அதற்கு அடிப்படையாக போர், அதற்கு தளபதியாக சென்று அந்த நாட்டை வெற்றி கொள்ளப்பட்டது. அதற்கு அடிப்படையாக இருந்த தியாகி தாலித் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி அல்ல தாலித் இப்னு ஜியாத், அவருடைய சரித்திரம் அது மிகப்பெரிய ஒரு பாடம் சகோதரர்களே இன்றைய வாலிபர்களுக்கு. தன்னுடைய வாலிப இரத்த துடிப்பை எங்கே செலவழித்தார்கள், எங்கே பயன்படுத்தினார்கள், அழியாத வாலிபமாக ஆக்கிக் கொண்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, ஷபா அபக்க கபல ஹரமி, வயோதிபம் வர்றதுக்கு முன்னால் இந்த வாலிபத்தை பாதுகாத்துக் கொள் என்று சொன்னதை அந்த பாதுகாத்து காட்டினார்கள். உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்கும் வாலிபர்களுக்கு ஒரு படிப்பினையாக வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் அங்கு சென்று செய்த ஒரு குத்பா பிரசங்கம் அனைத்து தன்னுடைய படையையும் வைத்து அவர்கள் செய்த ஒரு பயான் ஒரு குத்பா. கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு குத்பா. அதை கேட்டாலே நாம் விளங்கிக் கொள்ளலாம், என்ன உணர்வோடு பேசினார்கள், என்ன உணர்வோடு செயல்பட்டார்கள், என்ன உணர்வோடு உலகத்தில் நடமாடினார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் தீன் ஹயாத்தாக வேண்டும், அதற்கு என்னுடைய உடம்பு சல்லடையாக மாறட்டும், கேடகமாக மாறட்டும், உலகத்தில் தீன் ஹயாத்தாகட்டும் என்ற உணர்வு கண்ணியமானவர்களே அவருடைய குத்பாவினால் நாம் விளங்கலாம். சொன்னார்கள், ஐயுஹன்னா ஐனல் மஃபர். ஒரு சில கிதாபுகளில் எழுதுகிறார்கள், அவர்கள் சென்ற வாகனம் கப்பலிலே பிரயாணம் செய்து அதையும் உடைந்து விட்டார்கள். மக்களை பார்த்து, இனிமேல் ஊர் என்பது இதுதான் நம்முடைய ஊர், இதுதான் நம்முடைய ஊர், ஒன்று நம்முடைய கபர் இங்கே அல்லது நம்முடைய வாழ்வு இங்கே. சகோதரர்களே, என்ற ஒரு தியாக உணர்வை அந்த தோழர்களுக்கு உருவாக்கினார்கள். ஐயுஹன்னா ஐனல் மஃபர், மக்களே எங்கே விரண்டோட போகிறீர்கள், அல் பஹ்ரு மின் வராயிக்கும், கடல் பின்னால் இருக்கிறது, வல் அதுவு அமாமக்கும், எதிரிகள் முன்னால் கம்பீரமாக காட்சி அளிக்கிறார்கள், வலை தலக்கும் வல்லாஹு இல்லா ஸிதுக்கு வஸ்பர். எனவே உண்மையாக போராடுவதை தவிர, பொறுமையோடு செயல்படுவதை தவிர வேறு எந்த நிலைமையும் உங்களுக்கு வெற்றி அளிக்கப் போவதில்லை. அன்னக்கும் பியஹாதிஹில் ஜஸீரா சொல்கிறார்கள், இந்த தீவிலே நீங்கள் அனாதையை விட, அதாவது உதவிக்கு அனாதை என்றால் பார்ப்பார் கேட்பார் யாரும் கிடையாது, அதைவிட மோசமான நிலையில் இன்று நீங்கள் இருக்கிறீர்கள். அதுவுக்கும் விஜய் சிஹி வாசி, கம்பீரமான ஆயுதப்படையோடு ஆயுதங்களோடு வீரர்களோடு இதோ எதிரிகள் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு உதவி உங்களுடைய வாள்கள் மட்டும்தான், உங்களுக்கு சாப்பாடு அவர்களுடைய கையிலிருந்து பிடுங்கி இருக்கக்கூடியவைகள் தான். தத்தப்பிக்கும் ஐயாம், இதே நிலைமை உங்களிலே வெற்றி கொள்ளாமல் கழியுமேயானால் உங்களுடைய பலம் குன்றி உங்களுடைய பலம் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே இந்த எதிரியை நாம் எதிர்த்து போராட வேண்டும், அதற்கு முன்னணியில் நான் நிற்பேன், என்னை சுயர்ந்து நீங்கள் வாருங்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பின் பக்கம், யுத்தத்தின் பக்கம் உயிரை கொடுக்க நான் அனைவருக்கும் முன்னால் நிற்பேன், என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வாருங்கள் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவான் என்ற அந்த வீர உரையை அவர்கள் செய்து தன்னுடைய தோழர்களோடு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த தியானம் அல்லாஹ் அந்த ஸ்பெயினில் கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் இஸ்லாமிய கொடியை அல்லாஹ் பறக்க வைத்தான். கண்ணியமானவர்களே, எனவே இதுதான் நம்முடைய முன்னோர்கள், உலகத்தில் சாதனை படைத்த வாலிபர்கள் சகோதரர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே மிக பிரதானமானவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். கண்ணியமானவர்களே, சமூகத்தின் முதுகெலும்புகள். கண்ணியமானவர்களே, எனவே பாதுகாப்பது மிக மிக கட்டாயமான ஒரு காரியம். ஒரு வாலிபருடைய சீர்கேடு ஒருவருடைய சீர்கேடு அல்ல சகோதரர்களே, ஒரு சமூகத்தினுடைய சீர்கேடு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே வாலிபத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், பாதுகாப்பதை உணர்த்தி இருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள், குள்ளுக்கும் பொறுப்புணர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார்கள் பெரியவர்களுக்கு. சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, சபஅத்துன் யுபில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லி, ஏழு வகையான கூட்டத்துக்கு அல்லாஹ் அவருடைய அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அதில் ஒரு தன்னுடைய வாலிபத்தை வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழித்த வாலிபர்கள், இவர்களும் நாளைய கியாமத்திலே அல்லாஹ் பிரத்யேகமாக கௌரவப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் வாலிபர்களுடைய சீர்கேடுகளுக்கான காரணங்களை சொல்லித் தருகிறார்கள். ஏன் வாலிபர்கள் பாதாகிறார்கள்? ஏன் சரியான வழியை விட்டும் சரியான வழிகளிலே செல்கிறார்கள்? இதனால் சமூக சீர்கேடுகள் இன்று தாராளமாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சில பிரதானமான காரணங்களை சொல்லித் தருகிறார்கள் வாலிபர்களுடைய சீர்கேட்டுக்கான. அதனால் சமூகமே கண்ணியமானவர்களே பலவிதமான இன்னல்கள், பலவிதமான கஷ்டங்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு அடிப்படையான இது ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், முதலாவது வாலிபர்களுடைய தவறான வழிகளுக்கான காரணம் அல்பரா, அளவுக்கு அதிகமான ஓய்வு முதலாவது எழுதக்கூடிய காரணம். அளவுக்கு அதிகமான ஓய்வு, எந்த வேலையும் கிடையாது, ஓதலும் கிடையாது, படிப்பும் கிடையாது, வியாபாரமும் கிடையாது, உத்தியோகமும் கிடையாது, அளவுக்கு அதிகமான ஓய்வு. கண்ணியமானவர்களே, எங்கெங்கேயோ அவரை கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய நேரம் மிக பெருமதியானது, ஏதோ பிரயோசனமான ஒன்றில் கழிக்க வேண்டும் சகோதரர்களே, கழிக்க வேண்டும் ஏதோ பிரயோசனமான மார்க்கத்துக்கு உட்பட்ட அமைப்பில், ஆகரத்தை பாதுகாக்காத முறையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் கழிக்க வேண்டும். அளவு கடிமான ஓய்வு கண்ணியமானவர்களே அதை வணிகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அளவு கடிகமான ஓய்வு நஃப்ஸ் நம்மை ஈடுபடுத்தும். நஃப்ஸ் அன்று யூசுப் அலை இஸ்லாம் சொன்னார்கள், நிச்சயமாக நான் என்னுடைய ஆத்மாவை நான் தூய்மைப்படுத்தவில்லை, ஆத்மா நஃப்ஸ் எப்பொழுதும் கெடுதியே ஏறக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, கண்ணியமான வாலிபர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்துவோம், ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் அல்லாஹ் நம்முடைய நேரங்களை பாதுகாப்பான். பெரியவர்கள் இவைகளை கண்காணிப்போம், நல்ல வழிகளை அவர்களுக்கு காட்டுவோம். இரண்டாவது எழுதுகிறார்கள், மிக பிரதானமான ஒரு காரணம், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள், அல் ஜஃபா வல் பஹ்ல் பைன ஷபாபி வ கிபாரிஸ்ஸின் மின் அஹ்லிஹிம் வ மின் கைரிஹிம். சிறியவர்கள் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வெகு தூரம். கண்ணியமானவர்களே, பெரியவர்கள் வழிநடத்த வேண்டியவர்கள், வாலிபர்கள் புத்திமதிகளை கேட்டு செயல்பட வேண்டியவர்கள். ஆனால் வெகு தூரம் வேற்றுமைகள். பெரியவர்கள் தன்னுடைய போக்கில், வாலிபர்கள் தம்முடைய போக்கில். நாளைய தலைவர்கள் வாலிபர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளாக ஆக்குவோம், நல்லவர்களாக ஆக்குவோம், சமூக பற்றுள்ளவர்களாக ஆக்குவோம் என்ற உணர்வு பெரியவர்களுக்கு கிடையாது. தம்முடைய போக்கில் பெரியவர்கள். அதே நேரத்தில் வாலிபர்கள், இது நம்முடைய பெரியவர்கள், அவர்கள் அனுபவசாலிகள், எனவே நல்ல புத்திமதிகளை பெறுவோம் என்ற உணர்வும் சிறியவர்களிடம் கிடையாது. சொல்லும் புத்திமதிகளை கேட்டு நடக்கின்ற உணர்வும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சமூக சீர்கேடுகள் நாளாந்தம் ஏராளம் தாராளம் கண்டுகொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாலிபரையும் பார்த்து அவர்களுடைய அறிவு ஆற்றல்களை விளங்கி இனம் கண்டு அவர்களை வழி நடத்தினார்கள். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமானவர்களே, சின்ன வயசு 15-16 வயசு அவருக்கு இருந்த ஆற்றல் நுணுக்கத்தை பார்த்து தஃப்ஸீரில் ஈடுபடுத்தினார்கள். ஒரு முஃபஸ்ஸிராக சின்ன வயசில் ஹஜ்ரத் அலி அவர்களுடைய அந்த ஆற்றல்களை இனம் கண்டு அவர்களை ஒரு துறையில ஈடுபடுத்தினார்கள். ஜெயித் பின் சாபித் அவர்களுடைய ஆற்றல்களை கண்டு 11 வயசிலே கராத்துடைய தேர்ச்சி, ஃபராயிதுடைய பிரிவினருடைய அறிவுடைய தேர்ச்சி அந்த துறையிலே அவர்களை ஈடுபடுத்தினார்கள். அவருடைய அந்த ஆற்றல்களை கண்டு சாஹிபு சிர் இரகசியத்துடையவர் என்ற எத்தனையோ தன்னுடைய பிறத்து ஏகமான விஷயங்களுக்கு அவர்களை சொந்தக்காரராக ஆக்கினார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை அவர்கள் கண்டு இனம் கண்டு அவர்கள் வழிநடத்தி சமூகத்தினுடைய தொண்டர்களாக சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள் சகோதரர்களே. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தீனுடைய அந்த நபியுடைய அதே சிந்தனை அதே கவலை அவர்கள் செயல்பட்டு முழு உலகத்துக்கும் இந்த இஸ்லாமிய வெளிச்சத்தை பரப்பினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எனவே இது மிக பிரதானமான ஒரு காரியம். பெரியவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பொறுப்புதாரிகள், யாரும் தப்ப முடியாது. பொறுப்பை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் கேட்டேயாகுவார். இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், வலமாக்கள் பொறுப்புதாரிகள், ஆசிரியர்கள் பொறுப்புதாரிகள், படித்தவர்கள் பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள், அரசியல்வாதிகள் பொறுப்புதாரிகள், வீட்டு தலைவர்கள் பொறுப்புதாரிகள், சமூகத்துடைய ஒவ்வொரு நிலவிலும் உள்ளவர்கள் கண்ணியமானவர்களே அனைவரும் பொறுப்புதாரிகள். யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. சமூக உணர்வோடு வாழ வேண்டியவர்கள், உருவாக்க வேண்டியவர்கள், அந்த வாலிபர்களை வழிநடத்த வேண்டியவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இது இரண்டாவது காரணம். மூன்றாவது சொல்கிறார்கள், மிக முக்கியமான ஒரு காரணத்தை, அல்இத்தால் பிகௌமின் முன்ஹரிஃபீன் வமுஸாஹபத்துஹும், அதாவது மோசமான சகவாசம். வாலிபர்களுடைய சீர்கேட்டுக்கு மிக பிரதானமான ஒரு காரணம் மோசமான கெட்ட நண்பர்கள், சேரக்கூடாத நண்பர்கள், நல்ல பழக்க வழக்கம் இல்லாதவர்களுடைய சகவாசம். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனை ஒரு நாளில் கெட்டவனாக ஆக்கும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரஜுல் அலா தீனி கலீலின், நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய நண்பனை ஒத்து நடப்பான். ஆகவே பல்யந்து அஹதுக்கும் மையு காலில், நீங்கள் ஒவ்வொருவரும் நான் யாரோடு தோழமை, என்னுடைய நண்பர் யார், நான் யாரோடு சேர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நோட்டமிட்டு பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவனுடைய எல்லா கெட்ட பழக்கமும் உன்னிடத்தில் இருக்கும், அவனுடைய நல்ல பழக்கம் அதுவும் உன்னிடத்தில் இருக்கும். ஆகவே நான் யாரை தேர்ந்தெடுப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் மூலமாக சொல்கிறார்கள், அழகான ஒரு உதாரணம். இன்னமா மசலுல் ஜலீஸி ஸாலிஹ் வ ஜலீஸி ஸூக ஹாமிலில் மித் வ நாஃபிஹில் கீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரி மாதிரி, கெட்ட நண்பனுக்கு உதாரணம் உலையில் ஊதக்கூடிய கொள்ளனை ஒத்ததா. கண்ணியமானவர்களே, கஸ்தூரி வியாபாரி அவனோடு சேர்ந்ததனால கஸ்தூரியை வாங்கலாம், உனக்கு தருவார், அல்லது பணம் கொடுத்து வாங்கலாம், ஆக குறைந்ததே வாசமாவது கிடைக்கும் கூட இருக்கிறதனால். இது போன்று நல்ல நண்பர்கள் நல்ல குணமுன்னிடத்தில் வரும், பாதுகாக்கப்படுவாய், சமூகத்தில் ஒரு நல்லவனாக நீ மாறுவாய். உலகில் ஊதக்கூடிய கொள்ளன் இவனோடு நீ சேர்ந்ததனால, சல்லவாரிசலம் உதாரணம் காட்டுகிறார்கள், கெட்ட நண்பனோடு நீ சேர்ந்ததனால அந்த உலகில் ஊதக்கூடிய கொள்ளன் அவன் உன்னுடைய உடுப்பையும் எரித்து விடுவான். அருவறுப்பான வாடையாவது உனக்கு வந்து சேரும், அந்த புகையாவது வந்து சேரும். கண்ணியமானவர்களே, இதே போலதான் கெட்ட நண்பர்கள் உன்னை நாளடைவில் மோசமானவனாக ஆக்குவார்கள், நிச்சயமாக நடக்கும். அல்லது மோசமான குணங்களில் ஒரு சிலராவது அவனுடைய சகவாசத்தினால் உனக்கு ஏற்படும் என்பதைத்தான் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, நம் ஒவ்வொருவரும் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள், உணர்வுள்ளவர்கள். எனவே நம் ஒவ்வொருவரும் தன்னிலிருந்து கண்ணியமானவர்களை ஆரம்பிப்போம். நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம், அவர்கள் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இவர்களை கவனிப்போம், புத்திமதிகளை சொல்வோம். நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். நான்காவது ஒரு காரணம் சொல்கிறார்கள், இந்த காலத்தினுடைய குறிப்பாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சொல்கிறார்கள் இந்த காலத்தினுடைய ஆகப்பெரிய சோதனை வாலிபர்களுடைய எத்தனையோ நவீன கருவிகள், ஆபாசமான காட்சிகள், மோசமான பத்திரிகைகள், மோசமான அருவறுப்பான ஆசா பாசங்களை உருவாக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் இந்த சர்வசாதார. கண்ணியமானவர்களே, வாலிபர்களுடைய சீர்கேடு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய ஹேண்ட்போன், கண்ணியமானவர்களே, இது போன்று இன்டர்நெட்டுடைய தொடர்பு, கம்ப்யூட்டருடைய, பேஸ்புக்குடைய எத்தனையோ இன்று இருக்கக்கூடிய நவீன சாதனங்கள், கண்ணியமானவர்களே, இவைகள் கத்தியை போன்றுதான், வாளை போன்றுதான். முறையாக பயப்படுத்தாவிட்டால் ஆளையும் கொலை செய்யலாம். இதனால் கண்ணியமானவர்களே, ஈமானை பாலாக்கும், ஈமானை பாலாக்கும் முறையாக பயன்படுத்தாவிட்டால். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீரானால் முழு உடம்பும் சீராகும், அது சீர் கெட்டால் முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அதுதான் இருதயம், உள்ளம் என்று சொன்னார்கள், உள்ளத்துக்கு ஏற்ப செயல்பாடுகள் சகோதரர்களே. எனவே உள்ளத்துக்கு போகக்கூடிய வழிகள் நம்முடைய பார்வை, கேள்வி, சிந்தனை, பேச்சு, இதுதான் உள்ளத்துக்கு போகக்கூடிய வழிகள். என்ன இதனால் பார்க்கிறோம், அது உள்ளத்தை அப்படியே ஒப்பி எடுத்துக்கொள். கண்ணியமானவர்கள், என்ன பேசுகிறோம் உள்ளம் எடுக்கும், என்ன கேட்கிறோம் உள்ளம் எடுக்கும், என்ன சிந்திக்கிறோம் உள்ளம் எடுக்கும், உள்ளத்தில் உள்ளவைகள் செயல் ரீதியாக வெளியாகும் சகோதரர்களே. எனவே உலகத்தில் இந்த செயல்கள் மோசமாகிவிட்டதா, உள்ளம் கெட்டது, உள்ளம் கெட்டதுக்கு அடையாளம் இந்த மோசமான நடவடிக்கைகள், மோசமான பார்வை, மோசமான கேள்வி, மோசமான பேச்சு, அத்தனையும் இதுக்கு அடித்தளமாக மாறுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த சில பத்திரிகைகள், அந்நியர்கள் முஸ்லீம்களை வழிகெடுப்பதற்கே போட்ட திட்டங்கள் சகோதரர்களே, பார்க்க முடியாத நிர்வாணமான காட்சிகள், பணம் கொடுத்து வாங்கி பிள்ளைகளுக்கு முன்னால் வைக்கிறோம். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம், விருப்பமான ஏதோ ஸ்போர்ட்ஸ் போன்ற ஏதோ ஒரு சில விளையாட்டு விஷயங்களை பார்க்கறதுக்கு ஈமானையே பறி கொடுக்கிறோம், சமூகத்தையே அழித்து நாசமாக்குகிறோம். கண்ணியமானவர்களே, உணர்வு இருக்க வேண்டும் சகோதரர்களே. முஸ்லீம்கள் நாம் கலாச்சாரத்திலும் பண்பாடுகளிலும் பழக்க வழக்கங்களிலும் ஏழையவர்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஏதாவது கரிமத்தில்லா, அல்லாவின் கரிமாவை, தீனை மேலோங்க செய்வதற்காக உயிரையும் கொடுக்க வேண்டிய சமூகம், அற்பமான ஒரு சில விருப்பங்களுக்காக சமூகத்தையே நாம் நாசமாக்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். எனவே கண்ணியமானவர்களே, பிஞ்சி உள்ளத்தில் என்ன பதிகிறதை பார்ப்பதும், கேட்பதும், சிந்திப்பதும், பேசுவதும், இதுதான் உள்ளத்திலே நாளை தேர்தல் காட்டுவார். எந்த ஆச்சரியமும் கிடையாது, எந்த ஆச்சரியமும் கிடையாது சகோதரர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக இந்த வாலிப சமூகத்தை, கண்ணியமானவர்களே, சமூகத்தின் கண்கள் வாலிபர்கள், கண் மாணிக்கம் போன்று பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் சகோதரர்களே, மாணிக்கம் போன்று பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நாளைய சமூகத்தின் தலைவர்கள், நாளைய சமூகத்தை வழிநடத்த வேண்டியவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, நம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், என்னால் சமூகத்துக்கு என்ன பிரயோசனம், என்ன சமூகத்துக்கு என்ன பிரயோசனம். நாளைய கயாமத்திலே நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை லா தஸூலு கதமா அபதின் ஹத்தா யஸ்அலா அன் அர்பஈன், நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை வைத்த வேலை நடத்த முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, அதில் ஒன்றுதான் உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. இந்த சிந்தனையை உள்ளத்தில் வைத்து கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவோம், இந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவோம். நாம் சிந்திப்போம், சமூகத்துக்கு என்னால் என்ன பிரயோசனம், எத்தனை சரித்திரங்களை கேட்கிறேன், எத்தனை சரித்திரங்களை நான் கேட்கிறேன். உலகத்தில் வாழ்ந்த இஸ்லாத்துக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகிகள், கண்ணியமானவர்களே, நான் ஏன் அப்படி ஒருவனாக மாறக்கூடாது, அது அந்த காலத்துக்கு மட்டும் சொந்தமல்ல சகோதரர்களே, அது சஹாபாக்களுக்கும் தாபியங்களுக்கும் அவுலியாக்களுக்கும் சொந்தமல்ல. அது கியாமம் வரைக்கும் ஒருவன் மனசில் வைராக்கியம் வைத்தால் செயல்படுத்தலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லக்கூடிய முழுமொழிக்கு ஒப்ப நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுப்போமையானால் சந்தர்ப்பம் நிறைய அல்லாஹ் தந்திருக்கிறார், நிறைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மேடுபள்ளங்கள், எத்தனையோ சோதனைகள், அத்தனை சோதனைகளிலும் வெற்றி அடைந்த ராஜ்யத்தை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான கட்டத்தில் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம், சோதனையான கட்டத்தில் பொறுமை, சபுர், இதனால் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ஆச்சரியமான உதவியை கொடுப்பான் என்ற கருத்தை அடங்கிய வசனம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறார், ஒரே ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே. இந்த உணர்வோடு நாம் வாழ்வோம், நம்முடைய வாலிபர்களுக்கு இந்த உணர்வை உண்டாக்குவோம், இருக்கக்கூடிய வாலிபர்களும் இந்த உணர்வோடு உலகத்தில் நாம் செயல்படுவோம். வாலிபம் என்பதே ஒரு சில காலங்கள் தான் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் பெரும் ஒரு நேமத்தாக தந்திருக்கிறான், அழியாத செல்வமாக ஆக்கிக் கொள்வது நம்முடைய கையிலே இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய குருவர்க்கத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்தின் குருவர்க்கத்தில் இருக்கிறோம். மஹர்ரமுடைய காலம் சென்ற வருஷம் இருந்த பலர் என்று மன்னரை கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய வரலாறும் அது பெரிய ஒரு வாலிபர்களுக்கு ஒரு பாடம். புதுவருடம் உண்டாகுவதற்கு ஹிஜ்ரத் ஒரு அடிப்படையான காரணம். இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறை பார்த்தா ஹஜ்ரத் அபூபக்கர், மகள் அஸ்மா ஆயிஷா, மகன் அப்துல்லா அல்லது அப்துல் ரஹ்மான், அடிமை யாவில் விட போயிறா, அத்தனை வாலிபர்களும் நபிகளை பாதுகாப்பதற்காக முழு மக்காவும் சேர்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்படும் போது இந்த ஒரு சில வாலிபர்கள் அவர்கள் ஒன்றாக நின்று நபிகளாரை பாதுகாப்போம், அதற்கு என்னுடைய உடம்பு கேடயமாக ஆகட்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்த்த அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு கண்ணியமானவர்களே என்ன எங்களுக்கு சொல்லி தருகிறது. கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இந்த வரலாறை எழுதிவிட்டு வாலிபர்களுக்கு மிக அழகான ஒரு பாடம், மிக அழகான ஒரு பாடம், பாடம் படிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் வாலிபர்கள் என்று இந்த வரலாறை நமக்கு சரித்திர ஆசிரியர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் உறுதியெடுப்போம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை ஒரு புது ஒரு புதிய ஒரு திருப்பு முனையாக இந்த வருஷத்திலிருந்து நான் ஒரு ஒரு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்ற ஒரு உணர்வோடு செயல்படுவோமையானால் அல்லாஹ் நிச்சயமாக பலவிதமான சந்தர்ப்பங்களை நமக்கு தருவான். கண்ணியமானவர்களே, ஆஷுரா ஆஷுராவுடைய நோன்பு மாதம் மாதமே மிக சிறப்பான காலம். ரமலானுக்கு பிறகு மிக சிறப்பான காலம் இந்த முஹர்ரமுடைய காலம், அதிகமான நோன்பு நோக்க வேண்டிய காலம். இந்த மாதமே நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டிய மாதம். அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய 9வது 10வது நாள், அதாவது நாளை சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, இரண்டு நாட்களும் நோன்பு நோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கேட்கப்பட்டது, இந்த ஆஷுராவுடைய இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, சென்ற வருடத்துடைய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் இதை குற்றப்பரிகாரமாக ஆக்குவான் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த இரண்டு நாட்களிலும் நாம் அனைவரும் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மன்னிப்பையும் அடையக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, கிருபே நாயனே, நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நெட்டு வளர்த்த தாயப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாலா முஸ்லீம்களை இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களின் உடமைகளை பாதுகாப்பாயாக. யாருலா எந்தெந்த நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுவர்கள், வயோதிபர்கள், ஆண்களும் பெண்களும் எத்தனையோ யாவது அநியாயமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். யாவ்லா நீ அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். கலிமா சொன்ன மக்கள் யாவ்லா அவர்கள் நீ தாயை விட பன்மடங்கு இறக்கம் உள்ளவன். நாயனே அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ் என்ற ஒருவன், அனைவரும் ஏற்ற ஒருவன் இருக்கிறேன் என்பதை யாவ்லா அந்த அந்நியர்களுக்கு நீ காட்டுவாயாக. யாவ்லா நிலைமைகளை சீராக்குவாயாக. நம் அனைவருடைய கடைசி முடிவுகளையும் யாவ்லா அழகாக்கி தந்தருவாயாக. துவாக்களை பகுல் செய்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம். قلبي تساوره الهموم توجعات.